கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பெரிய பிராட்டியாரின் பெருமைக்குரிய பெயர்கள் பேரானந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 60வது திருநாமத்தின் பெருமையை பார்ப்போம். சதுர்புஜா அப்படிங்கிற திருநாமம் இது. கடந்த சில வாரங்களாக சந்திரவதனா, சந்திரா, சந்திர சகோதரி அப்படிங்கிற திருநாமங்கள் மூலம் பிராட்டி நமக்கு செய்யக்கூடிய பலவிதமான அனுகிரகங்களை பார்த்துருக்கோம். இன்றைய திருநாமமும் அவள் நமக்கு செய்யக்கூடிய அனுகிரகங்களை பத்தி தான் பேசப்போகிறது. பொதுவா மனுஷ்யாளுக்கு ஆசைகள் 4 விதமாக இருக்குமாம். புருஷார்த்தங்கள் 4 அப்படின்னு சொல்றா. புருஷார்த்தம்னா என்ன? புருஷன் அர்த்திப்பது புருஷார்த்தம். அதாவது மனுஷ்யர்கள் அடையணும்னு ஆசைப்படக்கூடியவைகள் புருஷார்த்தங்கள். அது 4 வகையாகும். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4. தர்மம் புருஷார்த்தம் அப்படின்னா நெறிப்படி வாழ்க்கையை வாழ்ந்து தர்மமே குறிக்கோளா அதுவே இலக்கா வச்சிருக்கக்கூடியது. அது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு தர்மம் புருஷார்த்தம் அப்படின்னு நினைப்பா. அதே போல அர்த்தம் அப்படின்னா ஐஸ்வர்யம், பணம், சொத்து அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த மாதிரி அர்த்தத்தை சம்பாதிக்கிறதே இலக்கா இருக்கும். அவளுக்கு அர்த்தம் புருஷார்த்தமாக ஆகும். அடுத்தது காமம். காமம்னா ஆசை. சில பேருக்கு பலவித லௌகீக விஷயங்கள்ல ஆசை நிறைய இருக்கும். சௌக்கியமா இருக்கணும், வேண்டியதெல்லாம் அடையணும், எல்லா விதமான சின்ன சின்ன ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் காமத்தை புருஷார்த்தமாக கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு பட்சம். இது எல்லாத்துக்கும் மேல தர்மத்தை விட, அர்த்தத்தை விட, காமத்தை விட வசத்தி மோக்ஷம். இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு எம்பெருமானுடைய திருவடியில நிரந்தரம் கைங்கரியம் பண்றதே வசத்தி, அதுவே இலக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மோக்ஷம் புருஷார்த்தமாக ஆறுது. இப்படி 4 புருஷார்த்தங்களை தான் பெரும்பாலும் ஜனங்கள் ஆசைப்படுவார்கள். அவ என்ன ஆசைப்பட்டாலும் இந்த 4 விஷயங்களுக்குள்ள அது அடங்கி போயிடும். இந்த 4 புருஷார்த்தங்களுக்குள்ள எல்லார் ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் அடங்கிவிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா யார போய் நாடணும்? ஸ்மிருதிகள்லாம் சொல்றது ஒரு ஒரு புருஷார்த்தத்துக்கு ஒரு ஒரு தெய்வத்தை நாடலாம் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்றதுன்னு பார்த்தா, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத், ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத் அப்படிங்கிறது. அதாவது ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சூரியனை போய் நாடணுமாம். ஆரோக்கியம் இருந்தாதான் தர்மத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால தர்மம் புருஷார்த்தம்னு நினைக்கக்கூடியவர்கள் பாஸ்கரனாகிற சூரியனை போய் நாடலாம் அப்படின்னு சொல்றது ஸ்மிருதி. அதே போல ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் அப்படிங்கிறது, அர்த்தம், பணம், சொத்து அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அக்னி தேவனை போய் பூஜிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஸ்மிருதி. அடுத்தது ஞானம் மகேஸ்வராதிச்சேத், ஞானம் சம்பாதிக்கணும், ஞானத்தில் ஆசை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மகேஸ்வரனாகிற சிவனை போய் நாடணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது மோக்ஷமிச்சே ஜனார்தனாத், ஒருவனுக்கு மோக்ஷம் வேணும்னு நினைச்சான்னா அது ஜனார்தனாகிற நாராயணன் கிட்டக்கதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஸ்மிருதி. இப்படி ஒரு ஒரு புருஷார்த்தத்தை அர்த்திக்க கூடியவர்கள் ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்டக்க போய் அந்த புருஷார்த்தத்தை வேண்டி நாடலாம் அப்படின்னு தெரியறது. இது ஒரு வழி. இதை விட சுலபமா ஒரு வழி இருக்கு அப்படின்னு எம்பெருமான் கண்ணன் தானே கீதையில சொல்றான். என்ன சொல்றான்னு பார்த்தா, லபதேச ததக்கா மான் மயைவ விஹிதான் ஹிதான். எம்பெருமான் சொல்றான், யாரு என்ன பலத்தை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்துண்டு நானே பலனை கொடுக்கிறேன். நான் தான் அவர்களுக்கு மூலமாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்னா, இப்போ ஆரோக்கியத்தை சூரியன் கொடுக்க முடியும் அப்படின்னா அவருக்கு அந்த கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த சக்தி எம்பெருமான் நாராயணன் கிட்டேந்து வருது. அதனால நாராயணன் தான் இதுக்கு மூலமாக இருக்கார். ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சூரியனை நாடலாம், ஆனா அந்த சூரியனுக்கே ஆரோக்கியத்தை இன்னுத்தருக்கு அளிக்கக்கூடிய சக்தியை எம்பெருமான் நாராயணன் தான் கொடுக்கிறார். அதே போல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை அக்னி தேவனுக்கு இவர் கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை மகேஸ்வரனுக்கு கொடுக்கிறார். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் தானே தன்கிட்டக்கே வச்சிருக்கார். ஏன்னா அதுதான் புருஷார்த்தங்கள்லேயே வசத்தியான புருஷார்த்தம். இப்படி நான்கு வித புருஷார்த்தங்களையும் எம்பெருமான் கிட்டக்க நேரடியாகவே போய் கேட்கலாம். இப்படி நேரடியா கேட்கறது தான் ரொம்ப சாமர்த்தியமா இருக்குமா? எப்படி இத புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, ஒரு ராஜா அவனுடைய கஜானாவில ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் வச்சிருக்கான். அவன் ராஜ புரோஹிதருக்கு ஒரு 100 பொற்காசுகள் கொடுத்து வச்சிருக்கான். அந்த ராஜ புரோஹிதருக்கு ஒரு 10 பண்டிதர்கள் ஒத்தாச பண்ணின் இருக்கா. அந்த பண்டிதர்களுக்கெல்லாம் இந்த ராஜ புரோஹிதர் பணம் கொடுப்பார், பொற்காசுகள் கொடுப்பார். இந்த ராஜ புரோஹிதர் கிட்டக்க பொற்காசுகளை எதிர்பார்த்துண்டு அவரை பிரார்த்திச்சுண்டு இந்த பண்டிதர்கள் இருக்கலாம், அல்லது நேரடியா போய் ராஜா கிட்டக்கையே இவர்கள் போய் பிரார்த்திக்கலாம். இந்த ராஜ பண்டிதர் கிட்டக்க அவர்கள் பிரார்த்திச்சா அவளுக்கு இந்த 100 பொற்காசிலேருந்து சிலதுதான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ராஜா கிட்டக்க போய் நேரவே பிரார்த்திச்சா அவன் கிட்டக்க ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் இருக்கிறதுனால இவர்கள் எல்லாருக்குமே 100 பொற்காசுகள் கொடுத்தாலும் கொடுப்பார், கொடுக்க வல்லமை உடையவர். அதனால சாமர்த்தியம் எதுன்னு கேட்டா, நேரடியா போய் யாரு மூலமோ, யார் கிட்டக்க மூலதனம் இருக்கோ அவரையே போய் நாடுறதுதான். அந்த மாதிரிதான் இந்த விஷயத்துல என்னதான் பாஸ்கரனோ அக்னியோ மகேஸ்வரனோ எல்லா புருஷார்த்தங்களையும், அதாவது இந்த 3 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எம்பெருமான் ஜனார்தனனே எல்லா புருஷார்த்தங்களையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறதுனால நேரடியா அவன்கிட்டக்கையே போய் புருஷார்த்தத்தை பிரார்த்திப்பது ரொம்ப வசதியாகும் அப்படின்னு தெரியறது. இப்படி 4 புருஷார்த்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எம்பெருமான் எப்பொழுதும் 4 கையோட சேவை சாதிக்கிறானாம். எம்பெருமான் நாராயணனுக்கு சதுர்புஜம் உண்டு, எப்பொழுதும் 4 தோள்கள் உண்டாம். எப்பொழுதும் உண்டா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ராமாயண காலத்துல 2 கையோட தான் எம்பெருமான் ராமன் சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னு பெரும்பாலும் தெரியறது. ஆனா உண்மையில எம்பெருமான் ராமனுக்கு 4 கைகள் இருந்ததாம், அத எல்லாருக்கும் காண்பிக்கலையாம். ஒரு சில முக்கியமான நபர்கள் கிட்டேந்து அவருடைய இந்த 4 கைகளை அவரால் மறைத்து கொள்ள முடியவில்லை. அந்த அவதாரம் மனுஷனாகவே நடித்து முடிக்கணுங்கிற தீர்மானத்தினால பெரும்பாலும் உலகத்தாருக்கு 2 கையை காண்பித்த ராமபிரானுக்கு தன்னுடைய பரம பக்தனான ஆஞ்சநேயர் கிட்டேந்து 4 கைகளை மறைத்து கொள்ள முடியவில்லையாம். அதனாலதான் பம்பா நதி கரைக்கு ராமனும் லக்ஷ்மணனும் வந்து சேரும் பொழுது ஹனுமானை சந்திக்கிறார்கள் முத முதல்ல. அப்போ ஹனுமான் அவரை பார்த்து ரொம்ப அழகான வார்த்தைகள் பேசினார். நவ வியாக்கரண பண்டிதர் அவர் அழகான சொற்களை உபயோகிக்கிறார். அப்படி உபயோகிக்கும் பொழுது ஒரு இடத்தில் அவர் என்ன சொல்றார்னு பார்த்தா, அயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாஹவஹா பரிகோபமஹா சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம் ந விபூஷிதா. ரொம்ப அழகான கைகளை உடையவர்கள் நீங்கள் எம்பெருமானே, அப்படி இருக்கும் பொழுது நல்ல பூஷணங்களால அலங்கரிக்கப்பட வேண்டிய இந்த கைகள் ஏன் பூஷணம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல அவர் வந்து பன்மையில சொல்றார் அந்த கைகளை. சம்ஸ்கிருதத்துல ஒருமையில சொல்லலாம், இருமையில சொல்லலாம், பன்மையில சொல்லலாம். இப்போ கைகள், கால்கள், கண்கள் இதுக்கெல்லாம் இருமையில சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, டூயல் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல எம்பெருமானுடைய கைகள் ரெண்டுத்திலையும் பூஷணம் இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, அதாவது எப்படி அவர் சொல்லியிருக்கணும் சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா, ஆயதௌச்ச சுவிருத்தௌச்ச பாஹூதே பரிகோபமௌ அப்படின்னு சொல்லியிருக்கணும், டூயல்ல சொல்லணுமா இருந்ததானால். ஆனால் இவர் டூயல்ல சொல்லாம ப்ளூரல்ல சொல்லியிருக்கார், ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாஹவஹா பரிகோபமஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த இடத்துல எம்பெருமான் அவருக்கு ரெண்டு அல்லாமல் நான்கு கைகளோட சேவை சாதிச்சார் அப்படிங்கறது ரொம்ப நன்னா தெரியறது. இதே போல ராவண வதம் ஆனதுக்கு அப்புறம் மண்டோதரி வந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றா. மண்டோதரி பெரிய பதிவிரத, அவகிட்டேந்தும் எம்பெருமானால தன்னுடைய நான்கு கைகளை மறைத்து கொள்ள முடியவில்லையாம். ஏன்னா அவ மங்களாசாசனம் பண்ணும் பொழுது சொல்றா, தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா அப்படிங்கிறா. சங்க சக்கர கதாதரனாக எம்பெருமான் நான்கு கைகளோட மண்டோதரிக்கு சேவை சாதிச்சிருக்கான். அதனால எப்பொழுதும் எம்பெருமான் நான்கு கைகளோடயே இருக்கானா. இததான் ஆண்டாள் ரொம்ப அழகா தன்னுடைய திருப்பாவையில கொண்டாடுறா. ஈர் இரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படிங்கிறா. எம்பெருமானுக்கு ஈர் இரண்டு மால்வரை தோல் எப்பொழுதும் உண்டாம். நான்கு புஜங்கள் நான்கு புருஷார்த்தங்களை அளிக்கிறதுக்காக எப்பொழுதும் வச்சிருக்காராம். இவள் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காண்பிச்சு கொடுத்தா. என்ன சொன்னான்னு பார்த்தா, இந்த நான்கு புஜங்களால என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு விட்டா. எப்பொழுதும் நம்மளுக்கு திரு அருள் கிடைக்குமாம். திரு அருள்னா மங்களமாகிற அருள், லக்ஷ்மி தேவி கொடுக்கக்கூடிய மங்களம்னு அர்த்தம். ஏன்னா பராசர மகரிஷி சொல்லும்படி என்னென்ன விஷயங்களெல்லாம் எம்பெருமான் நாராயணனுக்கு பொருத்தமோ அது எல்லாமே மகாலட்சுமிக்கும் பொருத்தம், ஒரு சில விஷயங்களை தவிர. இந்த இடத்துல எம்பெருமான் நாராயணன் ஈரிரண்டு மால்வரை தோழனாக இருந்துண்டு சதுர்புஜனாக இருந்துண்டு நான்கு புருஷார்த்தங்கள் அளிக்கிற மாதிரியே திருவருளை மகாலட்சுமியும் நான்கு புஜங்கள் கொண்டு அளிக்கிறாள் அப்படின்னு தெரியறது. இப்படி நான்கு புஜங்கள் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கு. இந்த நான்கு புஜங்களால இவளும் நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லவள் அப்படின்னு தெரியறது. அதனால இவளுக்கு சதுர்புஜா அப்படிங்கிற திருநாமம் வருது. சதுர்புஜா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம், புருஷார்த்தானபி யாசத்யோ தாதும் சஜ்ஜா நதாய தேவீயம் தர்ஷயிதும் தத்தேதே தே பாஹூன் சதுரஷ்சதுர்புஜாதேன. சதுர்புஜாயை நமஹா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் என்ன புருஷார்த்தத்தை அர்த்திக்கிறோமோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவாள் மகாலட்சுமி அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சதுர்புஜாயை நமஹா.